காதலி யார் சொல்லவா, இசை என்னும் பெண் அல்லவா, ராக தாளங்களில் நல்ல பாவங்களில் நான் கொண்டாடும் கண் அல்லவா, என் நாயகி நான் சொல்லவா, நடமாடும் சிலை அல்லவா, நீல நயனங்களில் கொஞ்சம் நளினங்களில் நான் கொண்டாடும் கலை அல்லவா, என் காதலி யார் சொல்லவா, இசை என்னும் பெண் அல்லவா. பெருகாதோ ஆனந்த ஓடை, பெருகாதோ ஆனந்த ஓடை. ஹாய் பேபி, கம் டு தி ஸ்டேஜ். தட்ஸ் குட். கம் ஆன், டோன்ட் ஹெசிடேட். வை டிட் யூ டான்ஸ் வித் மீ? யார் சொல்லவா, இசை என்னும் பெண் அல்லவா, ராக தாளங்களில் நல்ல பாவங்களில் நான் கொண்டாடும் கண் அல்லவா. மொழி என்றும் பேதம் என்றும் இல்லாத கலைதானே கீதம், இனம் என்றும் மொழி என்றும் பேதம் என்றும் இல்லாத கலைதானே கீதம். Music has got no language, no caste, no creed. Then forget your age, mommy. Rush to the stage. வேண்டும் வயதானமாது, அன்று இளமையிலே ஆடாத ஆட்டங்களேது, இன்று முதுமையிலே பழங்கால நினைவோடு ஆடு, பழங்கால நினைவோடு ஆடு. என் காதலி யார் சொல்லவா, இசை என்னும் பெண் அல்லவா, ராக தாளங்களில் நல்ல பாவங்களில் நான் கொண்டாடும் கண் அல்லவா, என் நாயகி நான் சொல்லவா, நடமாடும் சிலை அல்லவா, நீல நயனங்களில் கொஞ்சம் நளினங்களில் நான் கொண்டாடும் கலை அல்லவா.